ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா ஹர்கீர்கேசரி வேதாந்தாச்சாரியவரையோமே தன்னிசத்தாம் சதாஸ்வதி யஸ்யவாக்ருத்தி பர்யந்தாய ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராண நபத்த தீர்க்கம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. காவலனுங்கள் கிடாம்பை குலபதிய போலாரதம் தேவலது சேவடி சேர்ந்து பணிந்து அவரதம் மருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதும் புல்குலத்தரசே எம்மை காத்தருளி. இதற்கு முன்பு நாம் பார்த்தோம், நதி தன்னுடைய பெண்மைக்கு ஏற்ப ஏற்பட்ட சந்தேகங்களை சொன்னது. அவள் கொஞ்சம் பயப்பட்டாள். எதுக்காக இந்த சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தில் எவ்வளவோ சிறப்பு இருந்தாலும் கூட பொறாமை பிடித்தவர்கள் வித்வான்களாக இருப்பவர்கள் இதை பார்த்து இதில் ஏதானா தோஷம் சொன்னார்களே ஆனால் என்ன சொல்வது என்று அதற்கு பதில் சொல்லுகின்ற சூத்திரதாரர் அலம் காத்தரியேன அத்யகலு அஸ்மாக்கம் அபிமுகம் பாகதேயம் தத்தாகி என்பதாக. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இப்ப நமக்கு பாக்யம் சேர்ந்திருக்கு. இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை நடிக்கக்கூடிய ஒரு பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமேல் நமக்கு நல்லதுதான் நடக்க போறதே தவிர இதுல யாரும் எந்த தோஷமும் சொல்ல முடியாது. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமையான நமக்கு குடுகுடு பாண்டியாட்டம் நல்லது நடந்திருக்கு, நல்ல காலம் பிறகுறதுன்னு சொல்லியிருந்தாக்கா சரியா போயிடுமோன்னா அதுல என்ன வரும், என்ன நிஜமாவே என்ன இருக்கு, என்ன காரணத்தினால நம்மளுடைய பாக்கியம் இப்போ சிறப்பாக அமைந்திருக்குன்னு எப்படி சொல்றது என்று சொன்னார். அதுக்கு காரணங்களை சொல்லுகின்றார் சூத்திரதார். லட்சண சமிருத்திரனகா ரச பரிபோஷ சஹய கிராஹ்யம் சம்பததி நாடகேஸ்மின் ஸ ஏவ சைலூஷ சுக்ருத பரிபாகம். இது எல்லாம் ஒரு இயல்பு. நாம பேப்பர்லாம் பாக்கிறோம், ஒரு கதாநாயகனா இருந்திருக்கிறவன், அதாவது நடிக்கிறவ, எந்த நாடகமோ அல்லது திரை சித்திரமோ எதுவா இருந்தாலும் சரி, அது நடிக்கிறதுக்கு முன்ன அந்த கதை என்ன, அந்த கதையில ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கா, இதெல்லாம் கேட்டுண்ட பிறகுதான் அந்த அதுல நடிக்கிறதே ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இப்ப சூத்திரதாரன்றவ பிரதானமானவர், இப்ப எல்லாரையும் இயக்க போவராக இருந்திருக்கிறவர், அவர் டைரக்டர்னு வச்சுக்குமே. அதோட மாத்திரம் இல்ல, இவரே எந்த தேவையானாக எந்த பாத்திரமானாலும் ஏற்று நடிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறவர் இந்த சூத்திரதாரர்ன்றவர். அவருக்கு ஒரு திருப்தி வரணும், இந்த நாடகத்துல நடிக்கிறதுல ஒரு திருப்தி வரணும். அந்த திருப்தி சம்பூர்ணமாக இருந்திருக்கான். அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த நாடகத்துக்கு நாடகத்தினுடைய லட்சணங்கள் குறையின்றி நிறைந்திருக்கின்றன என்பது முதல் காரணம். நாடகத்துக்கு ஒரு லட்சணம், நாடகத்துக்கு லட்சணம்னாக்க என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பிரகாரம் நடக்கணும். எப்படி ஃபார்முலா இருக்கும் அத பின்னாடி சொல்ல போறேன். நாடகத்தினுடைய லட்சணம் என்ன மாதிரி இருக்கும், அந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள்ல மாத்திரம் இல்லாமல் அதுல அமைந்திருக்கிற நாடகத்துல இருந்திருக்கிற கருத்துக்கள், அதை தெரிவிக்கும் வகை, எப்படி அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது அது எந்தெந்த மாதிரியெல்லாம் நடிக்க வேண்டும் என்கிறது. இவையெல்லாம் நாடகத்தினுடைய லட்சணம். அந்த நாடகத்தினுடைய லட்சணம் நிறைந்து இருக்கின்றது என்று சொல்றார். லட்சண சமிருத்தி அனகாரத பரிபோஷ. லட்சண சமிருத்தி அனகா குறவில்லதாகவும் தோஷமற்றதாகவும் இருந்திருக்கு. ரசபரிபோஷ சஹய கிராக்கிய ரசபரிபோஷா சஹய கிராக்கியா ரசபரிபோஷம். இப்போ அதுல இருக்கக்கூடிய ரசம், அந்த ரசம் இருந்துருக்க ரசம்னாக்க இது ஸ்ருங்கார வீர ஹாஸ்ய கருண ரௌத்ரம் இந்த மாதிரி எல்லாம் ரசங்கள். இந்த ரசங்கள் எதுலாம் எப்படி அங்க பிரசன்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இருந்துருக்கு. அந்த ரச பரிபோஷத்தினால என்ன அப்படின்னா சஹய கிராஹியம், நல்ல எண்ணத்தோட யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு. ஏற்கனவே நீ பொறாமப்படுறவளை பத்தி நான் விசாரப்படல, இதுல இருக்கிற ரசத்தை உண்மையாக நல்ல எண்ணத்தோட இருக்கிறவா கவனிச்சு பார்த்தாள்னாக்க அவ ரொம்ப நன்னா இருக்குன்னு தான் அவ சொல்லுவா. அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்ல. சம்பதத்தை நாட்டகேஸ்மின் பரிபாக சைலூஷ சுகிருத பரிபாக. சைலூஷா என்றால் நடிப்பவர்கள், அவளுடைய பரிபாக்கம், அவளுடைய ஒரு ஏதோ பாக்கியம் பண்ணிருந்தாதான் இந்த மாதிரி டைரக்ஷன்ல இந்த மாதிரி கதைகள் அமைப்புல இப்படிப்பட்ட ரசங்களோட கூடி இருந்திருக்கிற நாடகங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புன்றது ஏற்படும். எல்லாம் பிராக்டிக்கலா இருந்திருக்கிறது தான். முதன் முதல்ல ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறா ஒரு சினிமாலன்னு சொன்னாக்க அந்த சினிமால அது ஹிட் ஆகும். எப்ப ஹிட் ஆகும், அதுல இருக்கிற கதை அதை எப்படி வந்து அதே மாதிரி கதாபாத்திரங்களுடைய அமைப்பு, கதை மாத்திரம் இருந்தா போறது கதாபாத்திரங்களுடைய அமைப்பு, கதாபாத்திரங்களுடைய அமைப்பு மாத்திரம் இல்ல அதுல ஒவ்வொரு ரசங்களையும் பிரசன்ட் பண்ற விதம், இது எல்லாம் நல்லா இருந்ததுன்னாதான் இந்த யார் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாளோ அவளுக்கு சிறப்புன்றது ஏற்படும். அந்த மாதிரி நாம நாடகத்துல நடிக்கிற வர்க்கத்துல இருந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுல நாடக லட்சணம் சிறம்பி இருக்கின்ற ஒரு நாடகத்தை நாம நடிக்க போறோம். அது மாத்திரமில்ல, இந்த நாடகத்துல எவ்வளவு சிறப்பு வேணுமோ அவ்வளவு இதுல ரசங்கள்லாம் அவ்வளவு பொதிந்து கிடக்கின்றன. சத்துக்களாக இருந்திருக்கிறவா இந்த ரசானுபவத்தை பெற்று இது சிறப்பாக இருக்கின்றது என்று வாழ்த்துவார்கள். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இப்ப ஏற்பட்டிருக்கு என்று சொல்ற. வித்யா சம்பன் திரவகித வெங்கடேஷா கவீந்திரம் சித்தாரம்பா சிரமபிநயே மாமகா பாத்திரவர்கம் பிரக்யாதேயம் பரிஷதனகா பட்சப்தானபிஜ்ஞா ராமா குலதனமிதம் ரங்கதாம் யாதிரங்கம். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு வருந்திருக்கு, அத நான் சொல்றேன். இந்த நாடகாசிரியர் யாரு? வித்யா சம்பன்னிதிரவஹித வெங்கடேஷ கவீந்திர. கவி கார்த்திக சிம்மமா இருந்திருக்கிற சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த நாடகத்துக்கு ஆசிரியராக இருந்திருக்க. வெங்கடேஷஹா, அந்த வெங்கடேஷன்ற திருநாமம் அது திருவேங்கடமுடையானுடைய திருநாமம். அது வெங்கடேஷன் சொன்னா சாட்சா திருவேங்கடமுடையானே என்று கூட சொல்லலாம். அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார். வெங்கடே அவஹிதம், இந்த நாடகத்துல எங்கேயும் ஒரு துளி கூட தோஷமே வரக்கூடாதுன்றதுல ஒரு முனைப்போட அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கார். அவருக்கு அந்த வெங்கடேஷருக்கு ஒரு நிதி, அவருக்கு ஒரு சிறப்பு சொல்லணும். வித்யா சம்பன்னிதி, வித்யன்ற ஒரு செல்வம், அந்த செல்வத்துக்கு நிதியாக இருந்திருக்கார். செல்வம் முழுக்க எங்க இருந்திருக்குன்னாக்கா சாட்சா சுவாமி தேசிகனிடத்துல இருந்திருக்கான். அவர் கவிகளுக்கெல்லாம் திலக்கமாக இருந்திருக்கிறவர் அவர். அவஹிதா, அவர் ரொம்ப ஜாக்கிரதையோட இருந்திருக்கிறவர். அவர் வந்து இன்னொன்னு சித்தாரம்பா சிரமபிநயே மாமக பாத்திரவர்க்கம். இப்ப நம்ம குரூப் இருக்கு, இவாதான் இதை போய் நடிக்க போறா. இந்த குரூப்ல இருந்திருக்கிறவா முதல் முதல்ல நடிக்கிறவா இல்ல எத்தனையோ நாளா நடிச்சுருக்கிறவா இது? ஆகையெல்லாம் இந்த நாடகத்துல நடிக்கிறதுல தங்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவா இவாள்லாம்? ஆகையால இவாள்லாம் ஆரம்பிச்சத ரொம்ப அழகா முடிப்பா, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சித்தாரம்பா சிரமபிநயே மாமக பாத்திரவர்க்கம் பிரக்யாதேயம் பரிஷதனக பட்டபாதானபிஜ்ஞா. எல்லாம் இருக்குது, நல்ல நாடகம். அங்க அதுல நடிக்கிறவாளும் மிகச்சிறந்த முறையில நடிக்கிறவாளாக இருந்திருக்கா, எல்லாம் வாஸ்தவம். இத பாக்குறவா இருக்காள் பரிஷத்து ஆடியன்ஸ், அத பாக்குறவா கேட்கிறவா இவாள்லாம் இருந்திருக்காள். இவாள்லாம் எப்படிப்பட்டவா? இவாள்லாம் கணக்கு பட்சபாதத்தோட இருந்தாள்னாக்க ஒரே ஒரு சார்புல இருக்கிறவாளா இருந்தாள்னாக்க அந்த நாடகத்துக்கு நன்னாவே இல்லைன்னு ஒருத்தர் ஏஜிட்டான்னாக்கா போச்சு, யாரும் அதை போய் அந்த சினிமாவை போய் மறுபடியும் பார்க்கவே மாட்டான். ஆகையால அந்த மாதிரி பட்சபாதமா இருந்துட்டாள்னா என்ன பண்றதுன்னா, அந்த மாதிரி துளி கூட பட்சபாதமே இல்லாதவாள் இத பாக்குற பரிஷத்து. பிரக்யாதேயம் பரிஷத நகா பட்சபாதானபிஜ்ஞா. இது பிரக்யாதா ரொம்ப பிரசித்தமானது. இந்த சபை இருந்திருக்கு துளிக்கூட பட்சபாதமே இல்லாமல் உள்ளத உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அது நன்னா இருக்குன்னா நன்னா இருக்குன்னு சொல்லுவார், நன்னா இல்லைன்னா நன்னா இல்லைன்னு சொல்லுவார். ஆகையால துளிக்கூட பட்சபாதம் இல்லாததாக இருந்திருக்கிற மிகச்சிறந்ததான ஒரு சபை இது. மூணாவது காரணம், இது எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு காரணம் இருந்திருக்கு இந்த நாடகம் எந்த இடத்துல நடிக்கிறோன்றது. ராமாதீனாம் குலதனமிதம் ரங்கதாம் யாதீரங்கம். சாட்சாத் ராமபிரானுக்கு குலதனமாக இருந்திருக்கிற ரங்க விமானம், அந்த ரங்க விமானம் உள்ள ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் இருந்திருக்க அந்த ஸ்தலத்துல இந்த நாடகத்தை நாம நடிக்க போறோம். இது காட்டிலும் வேற என்ன விசேஷம் வேணும்? இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். பயப்படுறதுன்றது எப்ப பயப்படணும்னா, இந்த ஒரு சினிமா நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எப்படி ஆகும், இதுக்கு ஜனங்களுடைய ரிசப்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியலையே என்னெல்லாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுல ஏகப்பட்ட செலவு போட்டுட்டு செலவழிச்சுட்டு இந்த செலவுக்கு மாறி 10 பங்கு 100 பங்கு 1000 பங்கு தாங்கள் மறுபடியும் அதுல இருந்து வருமானத்தை ஈட்ட வேணும் என்று நினைக்கிறவர்கள் தான் இது சரியா நடக்குமோ, இது ஜனங்களுக்கு இது பிடிக்குமோ அது பிடிக்குமோ என்றெல்லாம் யோசனை பண்ணி அவருடைய ஒரு எண்ணங்களையும் நீச்சமா ஆக்கிண்டு இப்படி எல்லாம் பண்றது. ஆனா சுவாமி தேசிகன் இந்த நாடகத்தை பண்ணது எதுக்காக, இந்த நாடகத்தை பண்ணது எம்பெருமானுக்கு ஒரு பிரீதியை ஏற்படுத்துவதற்காக இந்த நாடகத்தை பண்ண. ஆகையால பகவத் பிரீத்தியே முக்கியமாக இருந்தது. ஸ்ரேய ஸ்ரீமான் வெங்கடநாதா ஸ்ருதி பத்யம் நாத பிரீத்தை நாடகமத்தம் வியதிதை தது. ஏற்கனவே சொன்னது நாத பிரீத்தை நாடகமத்தம் வியதிதை தது. இந்த நாடகத்தை அவர் பண்ணதே ரங்கநாதனுடைய ஒரு பிரீத்திக்காக, சாட்சாத் சிவன் நாராயணனுடைய பிரீத்திக்காக, மக்கள் எல்லோருக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாடகத்தை பண்ண. நாம பணம் காசுக்காக கணக்கு பண்ணிருந்தோமானாக்க இது என்னாகுமோ அது என்னாகுமோன்னு விசாரப்படணும், அந்த விசாரம் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்த காட்டிலும் மேற்பட்டதாக அவரே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்க, நாமளும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு நட்டர்கள். அதோட மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற சபையில இருக்கிறவாள் பக்கபாதத்தையே அறியாதவர்களாக இருந்திருக்கிறவா? ரங்கநாதனுடைய நிழல்ல, ரங்க விமானத்தினுடைய நிழல்ல இந்த நாடகத்தை நாம இப்பொழுது நடிக்க போகின்றோம். ஆகையால இதுல எந்த குறையும் வராது, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என்று சூத்திரதாரர் இந்த இடத்துல சொல்லுகின்றார். வித்யா சம்பன்னிதிரவஹித வெங்கடேஷ கவீந்திர சித்தாரம்ப திரமபிநயே மாமகா பாத்திரவர்கம் பிரக்ஷாதேயம் பரிஷதனகா பட்சபாதானபிஜ்ஞான் ராமாதீனம் குலதனமிதம் ரங்கதாம் யாதிரங்கம் அந்நச்ச பவத்யா பவனீயம். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன், இதையும் நீ கவனிச்சு பார்க்கணும். சமதன நிஜிம் சத்வ பிராயம் பிரயோகமயோகினாம் ஸ்வகுணவசதோத்தும் யத்வா வரீவ்ரது நிந்திதம் கிமிக பகுபிஹி கிண்ணச்சின்னம் ந விஸ்வமனீஸ்வரம் ததுபநிஹித ஜாக்ரத்யேவம் சதுர்தச சாட்சிணாம். இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, இதுல தோஷம் சொல்லுவாளோ, தெரிஞ்சவாள்லாம் தோஷம் சொல்லுவாளோ, இதுதானே உனக்கு, இதெல்லாம் தானே உனக்கு விசாரம், இந்த விசாரத்தை இதை பத்தி நீ விசாரப்படாத என்று தீர்த்து சொல்லிட்டேரவ. நாம பணத்துக்காக பண்றதா இருந்ததுனாக்கா இந்த விசாரம்லாம் புறப்படுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நமக்கு. சமதரநிதி தத்துவ பிராயம் பிரயோகம் இந்த நாடகத்துல என்ன முக்கியமாக இருந்திருக்கு என்பதை பார்க்க வேணும். சமரூபம், சமம் என்பது புலன்களை அடக்குவது. சமம் தமம் இதெல்லாம் யோகத்துக்கு சாதனமாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். புலனடக்கம் செய்யலைன்னாக்க யோகத்துல மூட முடியாது. இப்ப சமம் தமம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, ரெண்டுமே புலனடக்கம் தான். சமம்ன்றது பாக்கியேந்திரியங்கள், வெளி இந்திரியங்களை அடக்குவது. இப்ப கண்ணு இருக்குன்னாக்க கண்ணு இன்னைக்கு பாரு, எனக்கு டிவி பார்க்காட்டா இந்த சீரியல் பார்க்காட்டாக்கா எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொன்ன, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன வேணா இருக்கட்டும், எவ்வளவு நான் இருந்தா பார்ப்பேன், இல்ல என்ன பார்க்காத இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாள் சேவையே பரவாயில்ல. இன்னைக்கு பெருமாள் சேவை, இன்னைக்கு கருடோத்சவம் நடக்கிறதுனாக்க இன்னைக்கு ஒரு நாள் சீரியல் மிஸ் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாள். இதெல்லாம் வந்து இதுதான் ஒரு திருஷ்டாந்தம், சின்னது புலநடக்கம், இது சின்ன விஷயங்கள். ஆனா இதுவே ஒரு பெரிய புலநடக்கமா நினைச்சு கூடாது. இது வந்து புலன்களை அடக்கும். ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கும், உபவாசம் இருக்கும்னு சொன்னவனா இன்னைக்கு பசிக்காது இல்லை, கட்டாயம் அந்த வேலைக்கு பசிக்குதான் பசிக்கிறது. அந்த பசிச்சாலும் கூட இன்னைக்கு நாம பகவத் விஷயத்துல ஈடுபடணும், இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட நாம இருந்தோம்னாக்க அந்த பசி பத்தியே நம்ம நினைக்கவே மாட்டோம், அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். ஆகையால இந்த புலனடக்கம்ன்றது ரொம்ப முதல் பாக்கியமான புலன்களை அடக்குவதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இதுக்கு வந்து சமம் என்பதாக பேர். தமம் சமம் தமம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, மனசை அடக்கிறது இருக்க இது, அந்த மனசை அடக்கிறது, இவை எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெளியேந்திரியங்கள், மனசை அடக்கிறதுன்ற புலன்கள், புலனடக்கம். இந்த புலனடக்கம்ன்றதுதான் நிதி. இதுக்கு இந்த நாடகத்துக்கு நிதியாக இருந்திருக்கிறது புலனடக்கம், இந்த குணங்கள் தான் இது. இந்த குணங்கள் எல்லாம் இந்த நாடகத்துல நிரம்பி இருக்கிறது. புலனடக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த நாடகம். சமதன நிதி சத்வ பிராயம், அது மாத்திரமே இது முழுசா சத்துவங்களை சொல்லுவதாக இருந்திருக்கு. இந்த சத்துவங்கள் சத்துவ குணமே வடிவானதாக இருந்திருக்கு. ஆகையால சத்வ பிராயம் பிரயோகம், இந்த பிரயோகத்தை நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபடுபவர்கள், நிவர்த்தி மார்க்கம் பிரவிற்த்தி மார்க்கம்னு இரண்டு மார்க்கங்கள் வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. பிரவிற்த்தி மார்க்கம் என்பது என்ன என்று கேட்டால், பணம் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, சொர்க்கம் போகணும் என்றெல்லாம் நினைத்து இந்த பலன்களுக்காக நாம் செய்கின்ற செயல் பிரவிற்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம் என்பது பரம புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு மோட்ச சாதகமாக சொல்லப்படுகின்ற சரணாகதி, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் முதலியவைகளில் ஈடுபடுவது இருந்திருக்க இதன் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்றோம். இந்த யோகிகள்லாம் நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபடுறவா. யோகிகள் இல்லாத மீதி பேர்லாம் பிரவிற்த்தி மார்க்கத்துல ஈடுபடுறவர்களாக இருந்திருப்பா. அவெல்லாம் அர்த்தகாமங்கள்ல பணத்திலையும் மீதி புகழ் மீதி ஆசைகள்லயே நோக்குடையவர்களாக இருப்பாவா. அவெல்லாம் கூட இந்த நாடகத்தை அவ பார்த்தாள்னாக்க சொகுண வசதும் நிந்திதும். அவ இதனுடைய குணத்தை பார்த்து இந்த நாடகத்தை பார்த்து அவளுடைய தானாவே இதுல இருக்கிற சிறப்பெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு நன்னா ஸ்தோத்திரம் பண்ணா பண்ணட்டும். அப்படி இல்லையா, அவளுக்கு இஷ்டம் இல்லையா, இது என்ன பெரிய நாடகம் இருந்துருக்கு, ஒரு ரசமும் இல்ல, இது மொத்தம் போர் அடிக்கிறது, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே போர் என்ன, இந்த நாடகத்தை பழிச்சாலும் பழிக்கட்டும், எனக்கு அதை பத்தி ஒன்னும் கஷ்டமே இல்ல. கிமிக பகுபிகி கிண்ண சின்னம் விஸ்வமணீஸ்வரம். இது என்னத்துக்கு வரும நாம சொல்லிட்டு இருக்கிறது, நமக்கு என்ன இதுல நட்டம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு என்ன பெருமாள் இல்லாத போயிட்டேரன்னா, இது நன்னா இருக்கா நன்னா இல்லன்னு ஒருத்தர் சொல்லி தெரியணுமா, அது பெருமாளுக்கே தெரிய போறது. விஸ்வம் அனீஸ்வரம் இந்த லோக நாம வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினைய சொல்ற. நாம நல்ல காரியத்தை நாம பண்ணிட்டு வந்தோமானாக்க ஒருத்தர் போற்றணும், ஒருத்தர் தூற்றுவார்கள் என்று பயப்படுறது, ஒருத்தர் போற்றுவார்கள்ன்ற ஒரு அதுக்காக ஒரு சந்தோஷத்துக்காக நாம நல்ல காரியத்தை ஒரு காரியத்தை பண்றதுன்றது வேண்டாம். நாம பண்ற காரியம் நல்லதா கெட்டதான்றத நாம பார்க்கணும். அது நல்லதா இருந்ததுன்னாக்க அது பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட போறது. பெருமாள் அது வந்து அதனால பிரீத்தராக நமக்கு அனுகிரகம் பண்ண போற. அது கெட்டதா இருந்துருத்துனாக்க அது ஜனங்கள் தூஷணம் பண்ண அதுக்கு தாங்கிக்க வேண்டியதுதான். ஆகையால நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். இதுல ஒருத்தர் போற்றணும், ஒருத்தர் தூற்றக்கூடாது என்றெல்லாம் நாம எதிர்பார்க்கறதுன்றது துளி கூட சரியில்லை. ஆகையால பெருமாள் இருந்துருக்கு, அவ பெருமாள் என்ன பண்ண போறார், அவர் நல்லதா இருந்துருந்தாக்க அவர் நிச்சயம் நமக்கு அனுகிரகம் பண்ண போறார். நம்மளது இது ரொம்ப சிறந்த நாடகம் தான். ஆகையால விசாரப்படாத நச்சின்னம் விஸ்வம் அனீஸ்வரம், விஸ்வம் அனீஸ்வரம் சாட்சிணாம். இது நன்னா இருக்கா நன்னா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒத்தர் ரெண்டு பேர் சாட்சி இல்ல, பதினாலு சாட்சி இந்த இடத்துல இருந்துருக்கு. அந்த பதினாலு சாட்சிகள் நடுவுல நாம இத பண்ணினுமானாக்க இது நல்லதா இல்லையான்றத அவ சொல்லட்டும். நாம தப்பு காரியம் பண்ணாலும் நல்ல காரியம் பண்ணாலும் இதுக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல பதினாலு சாட்சி எப்பவுமே இருந்துருக்கான். அந்த பதினாலு சாட்சி யாருன்னா ஆதித்ய சந்திரஹா அவனில அனலச்ச ஜௌஹு பூமி ஆபஹா ஹிருதயம் திசச்ச அகச்ச ராத்திரிச்ச உபேச்ச சந்தே தர்மச்ச ஜானாதி நரச்ச விரத்தம். இது ஒரு மனுஷனுடைய செயல்பாட இந்த பதினாலு பேரும் பார்த்துட்டு இருக்காளாம். ஆதித்யன் சூரியன், ஆதித்யன் சந்திரன், சூரியன் சந்திரன் இவ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க. அது மாத்திரம் இல்ல அவநிலகா அனலச்ச ஜௌஹு பூமி ஆபஹா அக்னி, அடுத்தது வாயு ஆகாசம் பூமி, அடுத்தது ஜலம் வருணம், ஹிருதயம். ஹிருதயம் ஒரு சாட்சி, மனசாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி நாம அந்த மனசாட்சி நமக்கே தெரியும் நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு. எட்டு திக்குகள், பகல் இரவு ரெண்டு சந்தே, காத்தால வரக்கூடிய சந்தியா காலம், சாயங்காலம் சந்தியா காலம், தர்மம், இவை எல்லாம் இந்த பதினாலும் சாட்சியாக இருந்துருக்கு ஒரு மனுஷனுடைய விருத்தத்துல. நம்மளுடைய நாடகம் நன்னா இருக்கு நன்னா இல்லைன்றதுக்கு இந்த 14 சாட்சிகள் இருக்கு. ஈஸ்வரன் இருந்துருக்கான். இதுக்கு மேல யார் நன்னா இருக்குன்னு சொல்லணும், யார் நன்னா இல்லைன்னு சொல்லுவாளேன்னு யாரா சொல்லுவாளும்னு என்னத்துக்காக நாம பயப்பட வேண்டும்? அதில் விசாரமே படாதுமா அப்படின்னார். கிமிக பகுபிகி கிண்ண சின்னம் ந விஸ்வமனீஸ்வரம் ததுபனிஹிதா ஜாகிரத்யேவம் சதுர்தச சாட்சிணாம் நூனம் அதர்க்கிதோபனதாம் அபி அசிரத்யுதிவத் ஆரம்ப நியதாவதானாக மனிஷிணாம் ஈர்ஷாதயா யத்வான். சரி, விவேகிகளாக இருந்திருக்கிறவாளுக்கு சில சமயத்துல அவளுக்கும் பொறாம வந்தாலும் வரும். அந்த அவளுக்கு வர பொறாம இருந்திருக்க அது வந்தது தெரியாத உடனே போயிடுமா. நூனம் அதர்க்கி தோபனதா அப்படி அச்சிரஜ்ஜிவது ஆரம்ப நேதாவசானாக. அச்சிரஜ்ஜிதின்னா மின்னல், மின்னல் மாதிரி ஒரே ஒரு க்ஷணம் வரும், க்ஷணம் வந்த உடனே அது போயிடுமா. ஆரம்பத்திலேயே முடிவும் அதுக்கு தெரிஞ்சதாக இருந்திருக்கக்கூடியது. அப்படி இதுல பாக்குறவாளுக்கு எதனா ஒரு க்ஷணம் ஒரு பொறாம மாதிரி வந்ததுன்னா கூட இதை படிக்கணும்னு நினைச்சா கூட ஒரே ஒரு க்ஷணம் தான் அந்த எண்ணம் வரும், உடனே அது போயிடும் அது. ஆகையால நல்ல விவேகிகளாக இருந்திருக்கிறவா இத பழிக்க மாட்டா. அதுதான் சொல்ற மௌனம் பிப்ரது மத்தரேன நமிதாக தூர்ணம் தயவ த்ருவம் காலோ நித்ர கதம்ப கோள வபுஷா கம்பஸ்புரன் மௌளயாம் கிஞ்சித் பிரீடித குஞ்சிதாட்சம் அவசாது உத்தான தத்தானாக பிரதோஷ்யந்தியவதிம் பிரயோக பதவி சாரஸ்ய சாரஸ்யனா. யார் இந்த நாடகம் பண்ணது? வேதாந்த தேசிகர். அப்படியா? சரி, அவர் எனக்கு பிடிக்காத, அதுக்காக என்ன பண்ணு, நீர் ஆடியன்ஸ் பார்த்துதான். இது யாருல இதெல்லாம் நடிக்க போறது? யாரு இந்த குரூப்? அந்த குரூப்புன்னா எனக்கு பிடிக்காது. சரி பரவாயில்ல, அப்பவும் பரவாயில்ல, நீர் இருந்துதான் ஆகணும், நீ பார்த்துதான் இது பாக்கணும் அப்படின்னாரா. சரி என்ன பண்றது, சீட்டு கொடுத்துட்டா ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ள போய் உட்காந்துக்கணும். போய் உட்காந்தாச்சு. நாட்டு காசிரியரும் பிடிக்கல, நடிக்கிறவாளும் பிடிக்கல. இவரு என்ன பண்ற, தலையை குனிஞ்சிட்டு இருக்காளா. மௌனம் பிப்ரது மத்தரேன நமிதாஹ தூர்ணம் தயேவ த்ருவம். இந்த ரெண்டு பேரும் பிடிக்காதுன்றதுனாலயே விரோத மனப்பான்மையினால தலையை குனிஞ்சுண்டு அப்படியே பேசாம இருந்துட்டு இருக்கட்டும். தலையை வேணா குனிஞ்சுட்டு இருக்கட்டும், பேசாம வேணாலும் இருந்துட்டு போட்டா அதை பத்தி விசாரமே இல்லை. தூர்ணம் தயேவ த்ருவம் காலோ நேத்திர கதம் பகோள வபுஷா கம்பஸ்புரன் மௌளயா. இவாளே இந்த நாடகம் ஆரம்பித்த பிற்பாடு சபை மொத்த பேரும் கொண்டாடுறத பார்த்த உடனே அதுல ஒரு சீன் வருது. அந்த சீன்ல பார்த்தோம்னா எல்லாம் ரொம்ப எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டுறான். இப்படி மொத்த பேரும் கை தட்டின உடனே இவ என்ன பண்ணா, தலையை குனிஞ்சின்றவா கூட தலையை தூக்கி பார்ப்பா, காது மூடி இருந்தவா கூட காதை திறந்து கேட்பா. இப்போ இது கேட்டுட்டு பார்த்தாள்னா இவாளுக்கும் ஒரு அதுல ஒரு ஈடுபாடு ஏற்படும், அவளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மழை காலத்துல கடப்பு மரம்னு ஒரு புஷ்பம், ஒரு கடம்பு மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய புஷ்பம் மொத்தம் அப்படியே குபில்னு மொத்தம் பூத்துடும். பூத்துட்டுனாக்க அந்த இடம் முழுக்கவே எல்லாம் அப்படியே அந்த ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி இதுல இருக்கிற ரசத்தை பார்த்து அனுபவிக்கிறவா மொத்த பேரும் ஒரே சமயத்துல ஒரு ஆடியன்ஸ் மொத்த பேரும் கையை தட்டி கொண்டாடினாள்னாக்கா இவாளும் என்ன பண்ணிடுவான்னா, தான இவ கேட்டு இதை பார்க்க கூடாது, இதை குனிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு தலையை குனிஞ்சின்றவா கூட நிமிந்து பாக்குற மாதிரி ஏற்பட்டு போயிடுமா. கிஞ்சித் திரீடித குஞ்சிதாட்சம் அவசாத்தான அப்படியே முள்ள இப்படி தலையை குனிஞ்சிட்டு பார்க்க கூடாதுன்னுவா கொஞ்சம் தலையை தூக்குவாளாம், கொஞ்சம் தலையை தூக்கிட்டு இப்படி பாப்பாளாம். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அவசாத்து இத பார்த்த உடனே ரொம்ப நன்னா இருக்கிறத பார்த்த உடனே இன்னும் ரொம்ப நன்னா இருக்குன்ட்டு நன்னா தலையை திறந்துட்டு தலை மேல யாக்கிட்டு பாப்பாளாம். கிஞ்சித் குஞ்சிதாட்சம் அவசாத்தி உத்தான தத்தான இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்க, பசங்கள்லாம் என்ன பண்ணும், சாப்பிடச்சே சில சில வஸ்துக்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும், இது சாப்பிடுன்னு சொன்னோம்னாக்கா சரி இல்ல அது எனக்கு பிடிக்காது, எனக்கு அது என்னதுன்னு அதனுடைய சொரூபமே தெரியாது, அது எப்படிப்பட்டதுன்றதே தெரியாது. தட்டிப்பால் பண்ணிருக்கோண்டா ஆத்துல, நீ கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறா, எனக்கு தட்டிப்பால் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிடு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இது பக்கத்துல இருக்கிற மீதி பசங்கள்லாம் அந்த அதே தரட்டிப்பால கையில வச்சுட்டு அதை நாக்காலும் நினைச்சு நினைச்சு, அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓணும் இன்னும் கொஞ்சம் ஓணும்னு கேட்டு சாப்பிடறத பார்த்த உடனே இது நாக்குல ஜலம் ஊறும். ஜலம் ஊறின பிற்பாடு நாம துளி உண்டு சாப்பிட்டு பாக்கலாமேன்னு தோணும். அது எப்படி கேக்கறதுன்னு தெரியாத, முதல்ல பிடிக்காது எனக்கு வாணம்னு சொல்லிவிட்டதுனால அந்த வெக்கம் இருக்க அது இவாளை கேட்க விட்டாது பண்ணும். இத மேல இருக்கிறவா இதை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் போரும் கொடுக்குற சாப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு வா, சரி துளி உண்டு கொடு பாக்குறேன் அப்படின்னு. அந்த துளி உண்டு கொடுத்த பிற்பாடு அது என்ன பண்ணும், அதை சாப்பிடும். இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இன்னும் தட்டமான்னு கேட்டாக்கா அப்பா அது என்ன பண்ணும், அது ஒரு அசிட்டு திருப்பி சேர்த்துட்டு கூடு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி சாப்பிடும். அந்த மாதிரிதான் இந்த நாட்டகத்திலயும், இந்த நாட்டகம் ரொம்ப நல்லாவே இருக்காது, இது போய் சாந்தி ரச பிரதானமான நாட்டகம், இதுல மொத்தம் வேதாந்தம் சொல்ல போற, இது வேதாந்த தேசிகர் பண்ணிருக்கே, அந்த வேதாந்த தேசிகருக்கு ஒன்னும் அவருக்கு இந்த லோகத்துல இருக்கிற திருஷ்டி பிரகாரம் ஒன்னும் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் ரசத்தெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் பிரசன்டேஷன் பண்ணவே தெரியாது. இத போய் ஒருத்தன் பாப்பானா இன்னமும் இம்சை இங்க போய் உட்காந்து வச்சுட்டாளேன்னு நினைச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாள்னா கூட இந்த நாட்டகத்தினுடைய ரசத்தை பார்த்து அவாவா பார்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு கை தட்டுறதை பார்த்த உடனே கொஞ்சம் தலையை நிமிந்து பாப்பாளாம், தலையை நிமிந்து பார்த்த பிற்பாடு முழுசும் அதே பார்த்துட்டு இருந்துட்டு இவாளும் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவாளாம். அதுதான் சொல்ற கிஞ்சித் திரீடித குஞ்சிதாட்சம் அவசாதே உத்தான தத்தானநாகம் பிரத்தோஷ்யந்தவதி பிரயோக பதவி சாரஸ்ய சாரஸ்ய நகம் பிரயோக பதவி சாரஸ்ய சாரஸ்ய நகம் பிரயோக பதவி. இந்த நாடகத்தினுடைய ஒரு வரிசை அது எப்படி அமைப்பு இருக்க அதனுடைய சாரத்தை இவாளும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆகையால விசாரப்படாதம்மா, யாரும் இதுல பொறாமப்படவே மாட்டா, நீ என்னத்துக்கு இதுக்கெல்லாம் பயப்படணும்னு சூத்திரதார சொல்ற. சந்துவா நிரந்தர நியமித மத்தர நிரந்தர ஹிருதயா நிர்வீகாராக. என்னுடைய திருஷ்டியில இப்படி இருக்கிறவா கூட, அதாவது இந்த நாடகத்துல ஒன்னும் சிறப்பில்லை இதை பார்க்கவானான்னு நினைக்கிறவா கூட நாடகத்தை கணக்கு பார்த்துட்டானா இது அற்புதமா இருக்குன்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவா. அப்படியும் இல்லாத சில கடின பிரகிருதிகளாக இருந்தாள்னாக்கா அவளுக்கும் தெரியும், அவ முள் மனசாட்சிக்கு தெரியும் இது ரொம்ப நல்லா இருக்குன்றது. அதை வெளிப்படுத்தாமல் நன்னாலே நன்னாலேன்னு சொல்லிட்டே இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் விசாரமே இல்லை. சந்துவா நிரந்தர நியமித மத்தர நிரந்தர ஹிருதயா, இந்த துளி கூட மாறாமல் அந்த பொறாமைக்கே இடமாக மனச உடையவாளாக இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி விசாரப்படவில்லை. உபவேத முதாரதி பரத சூச்சித பாவராகதாளம் யமுதாஹரதி ஸ்ம விஸ்வகுப்தை ததபிஜ்ஞைஹி அபகிஷ்கிருதா வயம் ஸ்மஹ. நாம எப்படி தெரியுமா, பரத மகர்ஷி அந்த பரதர் தான், பரத முனிவர் தான் நாடகத்துக்கு பிரவர்த்தகர். ஆகையால அவர் எப்படி சொன்னாரோ அவருடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப பூர்ணமாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு உபவேதம், இந்த கந்தர்வ சாஸ்திரம் இருக்க இது உபவேதம். வேதங்கள் இந்த தனுர்வேதம் கந்தர்வ சாஸ்திரம் இதெல்லாம் வந்து உபவேதங்கள், நான்கு வேதங்கள் பிரதானமான வேதங்களா சொல்லப்படுகின்றன. இந்த உபவேதத்துல வரைச்சு பரதன்ற பேர் மூணு பேர் இருக்கு, மூணு எழுத்து இருக்கு, அப்படின்ற மூணு எழுத்து இருக்கு. இந்த மூணு எழுத்துக்கு ஏற்ப இவைகள்னால சூச்சிப்பிக்கப்படுகிறது என்ன, பாவம் ராகம் தாளம். ஒரு நாடகம்னாக்கா நாடகத்துல பாவம் நடிக்கிறவள் வந்து அந்த பாவத்தை வெளிப்படுத்துறவளாக இருந்துருக்கணும். அது மாத்திரமில்ல, ராகத்தோட நல்ல இனிமையான குரல்ல ஏற்ற இறக்கங்களோட கூட ஒரு மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். அதுல கானம் பண்ணாள்னாக்கா அதுக்கு தாளமும் முக்கியம். பாவம் ராகம் தாளம்னு சொல்லக்கூடிய மூன்றோட கூட சோ நாம்னா அந்த பரத முனிவர் தன்னுடைய பெயர்னாலேயே காண்பிச்சு கொடுக்கிறார். பாவம் ராகம் தாளம் இது மூணும் அமைந்திருக்கணும் நாடகங்கள்ல. என்ன உதாகரதி ஸ்ம விஸ்வகுப்தே விஸ்வபோக்யம், லோகத்துல இருக்கிறவா இந்த பாவம் ராகம் தாளம் இது நன்னா அமைஞ்சதுன்னாக்கா அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷப்படுறதுக்காக ஏற்பட்டதாக இருந்திருக்கிற இது நாமெல்லாம் இது யார் இதெல்லாம் தெரிஞ்சவளாக இருந்திருக்காளோ அவள்லாம் இந்த சாஸ்திரம் ரொம்ப நன்னா இருக்கு, இதுல பாவம் ராகம் தாளம்லாம் நிறைந்து இருக்கின்றது என்று எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆகையில இத பத்தி நீ மீதி பேரை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டார். உபவேதமுதாரதி ஸ்வநாம்னா பரத சூஜித பாவ ராக தாளம் யமுதாகரதி ஸ்ம விஸ்வகுப்தை ததபிஜ்ஞை அபகிருதாபயம் ஸ்மஹம். நடி சொல்ற ஆர்ய ஏவமேதத்து ததாபி ஸ்ருத குருகேஷு பகுஷு விருத்தேஷு சித்திரம் கவேஷயத்து கதம் அப்ரமத்தை அஸ்மாபிஹி பிரதிஜாதம் நிர்வகணீயம். சரி நீ எல்லாம் சொல்லிட்ட, ஆனா இதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு என்று சொல்றாளாம் நடி சொல்றாளாம். இதுல எல்லாம் பாவம் ராகம் தாளம் நிறைந்திருக்கு, இதுல நாடக வர்க்கத்துல இது நாடகாசிரியர் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாடகத்தை அமைச்சிருக்க, நாமளும் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஆகையால நம்மளுடைய நாம நடிக்கிறோம்னா இதுல ஒன்னும் தோஷமே வரப்போறது இல்ல, இதுல சபையில இருந்திருக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்திருக்க, பட்சபாதத்தையே அறியாதவர்கள், இது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாலும் கூட சில பேர் இருக்க, நிறைய நிறைய படிச்சவளாக இருந்தாலும் கூட அவளுடைய மனசு மொத்தம் பணம் சம்பாதிச்சுட்டு தான் போறோம். எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கா. நான் சாஸ்திரம் வாசிக்கிறேன், சாஸ்திரம் வாசிச்சது எதுக்காக சாஸ்திரம் வாசிக்கிறேன்னாக்க இந்த சாஸ்திரம் வாசிச்சாக்க நான் பிரசித்தி அடைஞ்சு இதனால நான் பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக சாஸ்திரம் வாசிக்கிறேன். வேதாத்தியனம் பண்றோம், வேதாத்தியனம் பண்றது எதுக்காக, பெருமாள் கைங்கரியத்துக்கு பத்து இல்லை, வேதாத்தியனம் பண்ணி பத்து இடத்துக்கு போய் நாம வேதாத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ணி தபணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். இப்படிப்பட்ட எண்ணத்தோட கூட இருக்கவளாக கணக்கு இருந்தாள்னாக்கா எவ்வளவு படிப்பு படிக்கிறது மொத்தம் பணம் சம்பாதிக்கிறது தான், அதுக்காக தான்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறவ நிறைய பேர் இருந்துருக்கா, இப்பவும் இருந்துருக்கா, அன்னைக்கும் இருந்துருக்கா. இப்ப நாம ஒரு குழந்தைய நாம போய் ஒரு பத்தாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே பிளஸ் ஒன்ல சேர்க்கிறோம், அந்த பன்னெண்டாம் கிளாஸ்ல சேர்க்கிறோம், சேர்க்கிட்டு எந்த குரூப் நீ எடுத்துக்க போற, காமர்ஸா சயின்ஸா, சயின்ஸ்லயும் என்ன கம்ப்யூட்டரா மருத்துவத்துக்கு மெடிக்கலுக்கா எப்படி எல்லாம் கேட்கறோம். இது கேட்கிட்டு என்னத்துக்கோசரம் கேட்கறோம், எதுக்கு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் இருக்கு, எதுல போனா நிறைய சம்பாதிக்கலாம், இப்படித்தானே நம்ம பண்றோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ற தெரியுமோ இல்லையோ, பிராமண பிறந்தவா அத்தியனம் பண்ணணும், எதுக்கு அத்தியனம் பண்றதுன்றது கேட்காத அத்தியனம் பண்ணணுமா, அதுதான் சாத்தியாயோத்தேதவியாகா என்று சாஸ்திரம் சொல்றோம். நாம பிராமணனா பிறந்திருக்கோம், பிராமணனா பிறந்திருந்தவா நமக்கு கிட்ட எம்பெருமான் இட்ட கடமை வேதாத்தியனம் பண்ணணும். அந்த வேதாத்தியனம் எதுக்கு அப்படின்னா, இந்த வேதாத்தியனம் பண்ணணும்னு பெருமாள் நம்மள நியமித்திருக்கே அதை நாம பண்றோம். இந்த புத்தியோட சுவாத்தியாயம் சுவாத்தியாயோத்தேதவியாகன்ற ஒரு விதி, அந்த எம்பெருமானுடைய கட்டளையை நாம மீறாமல் நாம நடந்துகிறோம் என்கிற எண்ணத்துல நாம பண்ணணும். அது பண்ணினோமானாக்க அவனுடைய வஸ்துவா நாம இருக்கிறதுனால அந்த அத்தியனம் பண்ணவாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விருத்தி கல்பிக்கணுமோ அதை பெருமாளே கல்பிப்பார், நாம விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா லோகத்துல இருந்துருக்கிறவா சாஸ்திரம் படிக்கிறவாளா இருந்தாலும் சரி, லௌகிக திருஷ்டியில படிக்கிறவாளா இருந்தாலும் சரி, இவ எல்லாரும் நிறைய படிச்சவாளாக இருந்தாலும் ஸ்ருத குருகேஷு பகுஷு நிறைய படிச்சவாளாக நன்னாக இருந்தாலும் கூட, எவ்வளவு படித்தவ பல பேர் இருந்தா கூட அவள்லாம் அல்பமான பலன்கள்ல ஆசைப்படுறவாளாக இருந்திருக்க, இந்த அல்பமான பலன்கள்ல ஆசைப்படுறவாளாக இருந்திருக்கிறதுனால சித்திரங்க வேஷயத்து கதம் அப்ரமத்தை அஸ்மாபி பிரதிஜாதம் நிர்வகணியம். இந்த நாடகத்துல என்னமோ பெருசா சொல்லிட்டேன்னு சொல்றாள், இதுல என்ன தோஷம் இருக்குன்றதையே எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருப்பாளா அவ, எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருக்கச்சே நம்மளால இத ஒழுங்கா நடத்த முடியுமா இந்த நாடகத்தை, ரொம்ப பயமா இருக்க என்று சொல்றாளா. அதுக்கு பதில் சொல்ற, ஐ பரகுண சந்தோஷினி ஸ்ருத பாகுல்யே தவ கேயமாஸ்தான். பரகுண சந்தோஷினி ஸ்ருத பாகுல்யே தவ கேயமாஸ்தா. நீ என்னத்துக்கு திருப்பி திருப்பி அவாளுக்கு இருக்கிற ஒரு சிறப்பெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றது அதை பார்த்து நீ சொல்லிட்டு இருக்கிய, அவளுக்கு இருக்கிற சிறப்பு பார்த்து நீ சந்தோஷப்படுற மாதிரி நீ இருந்துட்டு இருக்கியன்னு சொல்ற. இதுல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்றத நீ கவனிக்க வேண்டாமா? ஸ்ருத பாகுல்யே தவ கேவயம் ஆஸ்தான் அதுவா அவதாரித பரமார்த்தானாம் அபி அவகத சம்பாதனார்த்தம் உத்தரோத்தரம் பரிப்பிரஷ்னாக பிரவர்த்தந்தே பவது நாம என்று சொல்லுகின்றார். உனக்கு இந்த படிப்பு விஷயமான உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு என்னுடைய அபிப்பிராயமும் சேர்ந்து ஒத்து இருக்கா என்னன்றதுக்காக நீ கேக்குறியா? இந்த கேள்விகள்லாம் என்னத்துக்கு ஒரு எழுதுன்னு இப்படி மேல மேல நீ கேள்வி கேட்டுருக்கிய, அது என்னத்துக்கு புரியல? முதல்ல சொன்ன, ஐயோ இப்படி எல்லாம் ஒரு நாடகம் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த வேதாந்த விஷயமான நாடகம் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி ரிசப்ஷன் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, அந்த ரிசப்ஷனை பத்தி நான் சொல்லிட்டேன், எப்படி எல்லாம் இருக்குன்றத நான் சொல்லி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமாவும் நீ மறுபடியும் நீ கேக்குற, இதுல அவள்லாம் தோடம் சொன்னா என்ன பண்றது, இவளோட சொன்னா என்ன பண்றதுன்னு எல்லாம் நீ கேக்குற. இப்ப நீ அவளையே கொண்டாடுறவாளா இருக்கியா இல்லன்னாக்க, இதுல இருக்கிற சிறப்பெல்லாம் எம்வாயாலேயே வரணும்ன்றதுக்காக நீ கேக்குறியா, எதுக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேக்குற என்று பாக்கணும்னு. அதுதான் இந்த கேள்வி எதுக்காக ஏற்படுறதுன்னு தெரியலையே அப்படின்னா. இது எப்படி வேணா இருக்கட்டும், இந்த யாரிடத்துல இந்த படிப்புன்றது கலக்கத்தை உண்டு பண்ணாததாக இருந்துட்டு இருக்கோ அவளை நாம மதிப்போம், அவளுக்காக இது இருக்கட்டும். இத படிக்கிறதுன்றது தோஷம் சொல்றதுக்காக படிக்கிறதா இருந்ததுன்னாக்கா அவளை பத்தி நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு படிப்பு, படிச்சவா அனுபவிக்கிறதுக்கும் ஒண்ணுமே தெரியாதவா அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அகையில படிச்சவாளும் அனுபவிக்கிற மாதிரி இந்த நாடகம் அமைஞ்சிருக்குன்றத பாக்கணும். இந்த படித்தவா தோஷம் சொல்றதுக்காக வந்தாருனாக்கா அவளை பத்தி நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பவது நாம விசுத்த விசுத்தாவது பகுமன்யஸ்வா. அவளை யார் நன்கு படித்தவர்களாக இருந்து இத பார்த்தாள்னு சொல்லி அவளும் நல்லா இருக்குன்னு சொன்னாள்னாக்கா அதை நீ நாம கொண்டாடுவோம், வேற ஒண்ணும் வேண்டாம். திருஷ்யதேஹி ஒரு விஷயத்த சொல்ற, பூயசீரபி கலா கலங்கிதாக பிராபிய கச்சிதபஜீயதே சனை ஏகையாபி கலையா விசுத்தயா யோபி கோபி பஜதே கிரீஷதாம். அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை அடைய திருத்தகப்பனா சாதிப்பேன். அவரு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் வாசிக்கிறது, நம்மளுடைய லெவல் என்னன்றத புரிஞ்சிக்காத இந்த பசங்களை வந்து என்ன பண்ணோம்னா, இவ அம்மா அப்பா பண்ற ஹிம்ச தாங்க முடியாது, காத்தால இருந்தா கராத்தே கிளாஸுக்கு போனோம்னு வேண்டியது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனாக்கா சோதர பாட கிளாஸுக்கு போனோம்னு சொல்ல வேண்டியது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனோம்னாக்கா அவளை ஏதோ ஒரு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியது, அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போன உடனே வந்த உடனே என்ன பண்ணோம்னா வேற ஏதோ ஒரு செஸ் காம்படிஷன், செஸ்ஸுக்காக அதுக்காக ஒரு தனி கிளாஸ் அந்த கிளாஸுக்கு போக சொல்றது, மறுபடியும் இன்னும் ஏதானா ஒரு கிளாஸுக்கு போகிறது, ராத்திரி மொத்தம் எல்லாத்துக்கும் இப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தோம்னா ஸ்கூல்லயும் சரியா மார்க் வாங்காது, அந்த கராத்தேலயும் இருக்காது, இந்த செஸ்லயும் வராது, சோத்திர பாடமும் சரியா சொல்லாது, ஒன்னும் போகாது. அது எல்லாத்த காட்டிலும் எதுல அந்த பசங்களுக்கு ஈடுபாடு இருந்துருக்கோ அந்த ஈடுபாடு இருக்கிறது நல்லத்துல ஈடுபாடை ஏற்படுத்தி அந்த ஒரே ஒரு விஷயம் இருந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னுக்கு வந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டாம். இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். இது நாம கொஞ்ச நாளைக்கு உபன்யாசம் கேட்கறேன்னு கேட்க வேண்டியது, கொஞ்ச நாள் அத்தியனம் பண்ணணும் பண்ண வேண்டியது, கொஞ்ச நாள் கவிதை பிரபந்தம் சொல்றேன்னு வேண்டியது, இப்படி எல்லாத்தையும் ஒரே சமயத்துல ஈடுபட்டுட்டு எதுவுமே முடிக்காத அல்லாடுறத காட்டலாம், ஒவ்வொரு வழியா ஒன்னு ஒன்னா முடிச்சுட்டு அடுத்தது போறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரிதான் நாம பண்ணோம். எதனா ஒண்ணு இருந்தாலும் அது ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், அது இருந்ததுனாலே போறோம் என்று சொல்ற. பூயசீரபி கலாஹா கலங்கிதாக பிராபியம் கச்சிது அபசீயத்தே சனைஹி. இதுல ஒரு எடுத்துக்காட்டு சந்திரனை பத்தி சொல்ற, ஒரு சந்திரன் நம்ம பாக்குற பௌர்ணமி சந்திரன்ல அது எப்படிப்பட்டதா இருக்கு, 16 கலைகளோடு இருந்திருக்கு. அத்தனை கலைகளோடு இருந்தும் கூட ஒரு கலங்கத்தையோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது அடுத்த நாள்ல இருந்து ஒன்னு அது அப்படியே குறைஞ்சின்றே வருதாக இருந்திருக்கு. சந்திரன் குறையறான். ஆனா இதே சந்திரன் ஒரே ஒரு கலை தான். அந்த சந்திரனே கூட சிவபெருமானுடைய தலை மேல போய் ஏறி நிக்கிறது. ஏறி நின்ற பிற்பாடு அதுக்கு குறைவே கிடையாதான். ஏகையாப்பி கலையா விசுத்தையா யோபி கோபி பஜதே கிரீசதாம் அப்படின்னா, ஒரு நிறைய கலைகள் இருந்தாலும் கூட அந்த கலங்கத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்படியே போய் ஒரு நாள் பார்த்தா ஒண்ணுமே அமாவாசை இன்னைக்கு சந்திரனே இல்லாத போயிடுறது. ஒரே ஒரு கலையை பெற்று இருக்கிறதா இருந்தாலும் கூட அவனை கிரீசனாக ஆயிடுறான். இந்த சந்திரனுக்கும் கிரீசத்தான் கிரி, அந்த கிரிவாசி ஈசத்தான், அதாவது ரொம்ப சிறந்தவனாக ஞானத்துக்கெல்லாம் சிவன் விளங்குகிறான் அர்த்தம். சந்திரன் குறையறான், சிவன் பிரகாசிக்கிறான்னு ஒரு அர்த்தம். அநேக சாஸ்திரம் படித்தாலும் கூட தெளிவில்லாதவனாக இருந்தான்னாக்க அவனுக்கு குறைவுதான். ஒரே ஒரு சாஸ்திரம் வாசிச்சாலும் கூட அந்த சாஸ்திரத்துல நல்ல தெளிவு இருந்தான்னாக்க அவன் தான் ரொம்ப சிறப்பானவன் அர்த்தம். கிரி அப்படின்னாக்க கீஹின்றது வாக்குன்னு அர்த்தம். அந்த வாக்குக்கு ஈசன் மேம்பட்டவன் கிரீசன். கிரீசன் அப்படின்னா சிவனும் கிரீசன் தான், சிவனுக்கும் கிரீசன் பேரு. இதுல ஒரு ஸ்லேஷ கலைன்றது இருக்க, இது கலை கலங்கம் இது ரெண்டும் கிரீசன். இவன் ஸ்லேஷைய வச்சு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இவன் கிரீசதாம் அப்படின்னா எல்லாராலையும் கொண்டாடப்படுபவனாக ஆறான் அர்த்தம். ஏகையாப்பி கலையா அப்படின்னா ஒரே ஒரு சாஸ்திரம் ஒரு கலை, இதுல நாம தெரிஞ்சிருந்தாக்கா போறோம். அப்போ இதுல ஒரு சிறப்போட சம்பூர்ணமா தெரிஞ்சிருந்தாக்க இவனுக்கு எல்லாம் தெரியாது, ஒரே ஒரு கலை தான் தெரியும்னா கூட எல்லாராலையும் புகழப்படுபவனாக இவன் இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் தெரியும், எல்லாம் அக்கிளி கிக்கிளின்னு ஒன்னும் ஒழுங்கா தெரியாது அப்படின்னா காலக்கிரமத்துல இவனுக்கு குறைவு தான் ஏற்படுமே தவிர நிறைவு ஏற்படாது. ஆகையால் இது வந்து ஒரு பிரசித்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏக பூய சீரபி கலா கலங்கிதாக பராசரியாதிபகுமுதுர்விநீதஜனவத்திம் அபகுமுதர்வினீதனவத்திம் பரசாதித்தரமபுருஷாம் பராவரதத்வயாதினீம் ஏதாம் பரிஷதம் ஏகதானயாமி என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பரிஷத்து இருந்திருக்க இந்த சபையவர்கள் ஆடியோர் ஆடியன்ஸ் இவ மொத்த பேரும் இந்த நாடகத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி நான் பண்ண போறேன். இந்த பரிஷத்து எப்பேற்பட்ட பரிஷத்து, யாருக்காக ஏற்பட்டது, நாம யாருக்காக இந்த நாடகத்தை நடிக்கிறோம் அப்படின்னா, பராசர பாராசரியாதி பகுமத்தாம் வியாசர் பராசரர் முதலியவர்களாலே கூட கொண்டாட தகுந்ததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பாகவதால் நிறைந்ததாக இருந்திருக்கு இந்த சபை. அபகுமத துர்விநீத ஜனவருத்திம் அப்படின்னார். இவளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, இந்த சிக்ஷ பெறாத ஜனங்களுடைய மனசை பாராட்டவே பாராட்டாது. இது இவெல்லாம் வந்து ரொம்ப சிக்ஷையோட இருந்திருக்கிறவா, குணம் எங்க இருக்கோ அந்த குணத்தை கொண்டாடுறவா, மீதி பேர் மாதிரி இல்லை இவர். அனவரத பரிச்சித காந்தர்வ வித்யா வினோதன பிரசாதித பரமபுருஷாம் அப்படின்னா, இந்த சங்கீத வித்தியினாலேயே அந்த எம்பெருமான், அதாவது நாம என்ன காரியம் பண்றோமோ அந்த காரியத்தினாலேயே பகவத் அர்ச்சனம். ஒரு குறும்பருத்தை நம்பின்னு ஒரு குயவன், அந்த குயவன் அவனுடைய தொழில் என்ன, மண்பாண்டம் பண்றதுன்றது. அந்த மண்பாண்டம் பண்ற தொழிலாக இருந்தாலும் கூட மண்ணுனால ஒரு திருவேங்கடமுடையான பண்ணி வச்சுட்டு தான் நித்தியம் வந்து தன்னுடைய செயலை ஆரம்பிப்பான், ஒழில ஆரம்பிப்பான். அந்த பெருமாளுடைய பிரீத்திக்காக ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிட்டுதான் அவனுடைய தொழில ஆரம்பிப்பான். அப்போ அந்த குயவன் அந்த குறும்பருத்த நம்பியினுடைய ஒரு உண்மையான பக்திய திருவேங்கடமுடையான் ரொம்ப கொண்டாடினர்ன்ற விற்த்தாந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி யாரெல்லாம் நம்மளுடைய காரியம் நாம பண்ற செயல் எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தமாக ஆக வேண்டும் என்று நினைச்சிட்டு நாம் அந்த காரியத்தை நாம பண்றவங்க இருந்துருக்குமோ அப்படிப்பட்டவாள் தான் இந்த சபையில இருந்திருக்கிறவா. ஆகையால் நாம பண்றது எப்படி பண்றோம், நமக்கு தெரிஞ்ச சங்கீத வித்தியினாலையும் பரத சாஸ்திரத்தின் பிரகாரத்துக்கு நடிக்க வேணும்ன்றது, அந்த நடிக்கிறதுக்காகவும் நாம ஒரு பகவத் பிரீத்தியர்த்தமாக நாம செய்யறோம். இதனால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு நாம காரியம் பண்றோமே தவிர இந்த ஜனங்கள்ல இருக்கவாளுக்கு சந்தோஷப்படுத்தணும்ன்றத பத்தி நமக்கு எண்ணம் இல்ல. பகவத் நாகப்பிரீத்தியை என்று சொல்லியிருக்க அந்த பெரும் பகவத் பிரீத்தியர்த்தமாக நாம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அப்பேற்பட்டவாளாக நம்ம பகவத் பிரீத்தியர்த்தமாக ஒரு காரியத்தை பண்ணமானாக்க இந்த பரிஷத்து இந்த சபையில இருக்கிறவா கட்டாயம் நம்ம கொண்டாடதான் போற. பராமரத்துவ யதார்த்த வேதினியும் ஏதாம் பரிஷதம் ஏகதானயாமி, எது பரதத்துவம் எது அபரதத்துவம் என்பதை உண்மை நிலைப்பாட்டை அறிந்தவர்களாக இருந்திருக்கா இங்க இருக்கிறவாள்லாம். அவளுக்கு நாம சொல்லச்சே பார்த்தோம்னா அவளுடைய எண்ணம் முழுக்க நம்ம நாடகத்திலேயே இருக்கும்படியாக நாம பண்ணுவோம். அதையால மீதி பேரை பத்தி எல்லாம் விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி இத சொல்லி முடிச்சுட்டு நீ மீதி மறுபடியும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அவ என்ன சொல்வா இவா என்ன சொல்வா, இப்படி தப்பா போயிட்டுனா என்ன பண்ணது, இது ரிசப்ஷன் இல்லாத போயிட்டுனா என்ன பண்ணதெல்லாம் விசாரப்படாத, இது நல்லா நடக்கும் என்று சொன்னாலாம். அப்போ திடீர்னு ஒரு உள்ளேந்து ஒரு சப்தம் கேட்கறது. அவ கைய கூப்பிட்டு கடைசியில சொல்றாரு அவர், அப்பிரஸ்ரயம் அஞ்சலிம் பத்வா ஸ்ரீநந்து ஆரியமித்ரா, நீங்க எல்லாரும் கேளுங்கோள் அப்படின்னா இந்த நாடகத்தினுடைய விசேஷத்தை உபசம்ஹாரம் பண்றேன். விவேக பிராரம்பே விமத மத பங்க பிரயதனே முமுட்சாகம் சித்தௌ முரமதன யோகஞ்ச தபாலே முகாதீன் நித்யாதும் நிபிருதமிக நாட்டியே கிருத முகை பவத்திஹி ஸ்தாதவ்யம் பரத மத தௌரேயமதி. அங்க இருக்கிற சாஸ்திரம்லாம் வாசித்தவாள் ஆச்சாரியாளெல்லாம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் இதை கேட்கறவாளாக இருந்திருக்காளோ இந்த நாடகத்தை பாக்குறவாளா இருந்திருக்காளோ அவ எல்லார்கிட்டையும் ஒரு கை கூப்பிட்டு கடைசியில உபசம்ஹாரம் பண்ற சூத்திரத்தார, நீங்கள்லாம் ரொம்ப மேதைய உடையவர்களா இருந்திருக்க, பரதமுனிவருடைய மத்தம் பரதமுனிவருடைய நாட்டக சாஸ்திரத்தை ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டு அதுல இருக்கிற சூற்று நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சிருந்தவங்க, இவா நடித்தாக்க எப்படி நன்னா நேரம் நடிக்கிறாளா இல்லையான்றதுல ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, உங்களுக்கு இந்த நாடக லட்சணம் மொத்தம் நன்னா தெரியும், அதோட இந்த நாடகத்துல உங்களுக்கு ஈடுபாடும் இருந்துருக்கு. அப்பேற்பட்டவா உங்களுக்கு இந்த நாடகத்துல வந்து ஒரு நாடகம்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான லட்சணம் ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த லட்சணம் நிறைந்திருக்கு. இந்த நாடகத்துல லட்சணம் நிறைய சம்பூர்ணமா இருக்கு, நாடக லட்சணம் சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த நாடக லட்சணம்ன்றது என்னன்னா ஐந்து லட்சணங்கள் இருக்கும். அந்த ஐந்துல முகம் பிரதிமுகம் கர்ப்பம் அவமர்சம் நிர்வகணம் அப்படின்னு அஞ்சு. முகம் அப்படின்னாக்க அதனுடைய கருத்து, என்ன கருத்து, முக்கியமான கருத்து. இப்போ இந்த சாஸ்திரத்துல இந்த நாடகத்துல முக்கியமான கருத்து என்னன்னா விவேகன்னு மகாராஜா, அந்த மகாராஜா சாஸ்திர நல்ல சாஸ்திரத்துல நல்ல தெளிந்த ஞானத்தோட கூட புருஷன, புருஷன்றது ஜீவன், அந்த ஜீவனை மகாமோகத்துல இருந்து அவன் வந்து விடுபெற வைக்கணும், மோட்சம் பெற வைக்கணும். அந்த மகாமோகம்னு சொல்றது இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடும்படியாக பண்ணணும். இதுதான் இந்த நாடகத்தினுடைய மைய கருத்து. இந்த மைய கருத்துக்கு இருந்திருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அதை பிரசன்ட் பண்ணச்சே சரியா பண்ணணும். இது ஒரு நாடகத்துக்கு அந்த கருத்து மைய கருத்து என்ன உண்டோ அதை சரியா சொல்லணும். ஒண்ணு இந்த மைய கருத்தை சொல்லும் பொழுது அதுக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் இருக்கலாம். அந்த எதிர்கருத்துக்கள்லாம் போக்கடிச்சு நம்மள்த மாத்திரம் சொன்னா போறாது. இப்ப சத்தியம் வத அப்படின்னு சொல்றோம், சத்தியம் வதன்னா உண்மையே பேசுன்னு சொல்றோம். இந்த உண்மையே பேசுன்னு சொல்றது இதை மாத்திரம் சொன்னா போறாது, உண்மை பேசாமல் போனாக்க என்ன பாதகம் வரும் அதையும் நாம தெரிவிக்கணும். அதுதான் இந்த இடத்துல பிரதிமுகம்னு சொல்லி சொல்றது. இந்த கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லி அந்த எதிர்கருத்து அழியும்படியாக பண்ணணும். அது முகம் பிரதிமுகம், இதெல்லாம் நாடகத்தினுடைய லட்சணம். அந்த சாஸ்திர பிற மதங்கள்லாம் புறக்கணிக்கும்படியாக பண்றது. இது ரெண்டு மாதம் இருந்தா போறாது, இதுக்கு மேல போகணும். இந்த நாடகத்தை பாக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பலன் பார்க்கணும். அந்த விஷயத்துல சத்தியம் வத உண்மையே பேசணும். ஹரிச்சந்திரன் நாடகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கு பொய் பேசக்கூடாது, சத்தியத்தையே பேசணும்னு சொல்றதுல பலன். இதுக்காக தான் சொல்லியிருக்கா அந்த நாடகம். அந்த கடைசியில என்ன எண்ணம் வரணும், இந்த நாடகம் பாக்குறவாளுக்கு அந்த பொய் பேசாமல் சத்தியமும் சத்தியத்தையே பேசணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். அதே மாதிரிதான் இந்த நாடகத்தை பாக்குறவாளுக்கு மோட்ச மார்க்கத்துல ஈடுபடும்படியாக பண்ணணும். இந்த தெளிவு ஏற்படுத்தி நீதி ஐஸ்வர்யம் கைவல்யம் இவைகள் எல்லாம் ஈடுபடாமல் மோட்ச மார்க்கத்திலேயே ஈடுபடும்படியாக பண்றது இருக்க, அது மூணாவது காரியம். இதுதான் வந்து கர்ப்பம் என்பதாக சொல்றது. அவமர்சம் அப்படின்றது நாலாவது. இதுக்கு என்ன உபாயம்ன்றது தெரியணுமோ இல்லையோ, ஈடுபடணும் வாஸ்தவம். எப்படி பண்றதுன்னா அதுக்கு யோகத்தை அனுஷ்டிக்கணும். பக்தி பிரபத்தின்னு சொல்ற ஒரு ரெண்டு மார்க்கம் இருக்க, இந்த மார்க்கத்தை பத்தி தெரியப்படுத்துறது. இது அஞ்சாவது என்ன கேட்ட, நிர்வாகணம் என்பது. இந்த பலம் இப்படி அனுஷ்டிச்சாக்கா அதுக்கு என்ன பலன் வரும்ன்றது காண்பிக்கும். இப்படி ஒவ்வொரு நாடகத்திலையும் ஐந்து விஷயங்கள் இருக்கணும். வெறும டைம் பாஸுக்காக பாக்கிறதா இருக்கக்கூடாது. இப்படி நாடக லட்சணம் சம்பூர்ணமாக அமைந்திருக்கின்றது இந்த நாடகத்துல. ஆகையால இங்க இருக்கிற சபையோர்கள் எல்லோரிடத்திலையும் ஒரு பிரார்த்தனை பண்ணுகின்றேன், இந்த நாடகத்தை நீங்க நன்கு இதை பார்த்து இந்த நாடகத்தினால எல்லோரும் பலன் பெறும்படியாக அனுகிரகம் பண்ணணும். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷிச்சு இவ்வளவு சிறப்பாக நாங்க நடிக்கிறோன்றதையும் நினைச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். நாங்க பண்றது பகவத் பிரீத்திக்காக பண்றோமே தவிர வேற ஒரு எந்த ஒரு அல்ப பலனையும் எதிர்பார்த்து நாங்க பண்ணலன்னு சபையோர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணுகின்ற சூத்திரதார். விவேக பிராரம்பே விமத மத பங்க பிரயதனே முமுட்சா சந்தித்தம் முரமதன யோகே ஜசபாலே திரை மறைவுலேருந்து ஒரு பாட்டு கேக்கிறதான். சமய நியத்தை பிரயோகை சத்வத சீமா மனுஜதோ விதுஷா கிரணைரிவ திவச கிருதா க்ஷிப்யந்தே தாமசாரம்பம். ஒரு பாட்டினுடைய அந்த கருத்தை பார்க்கணும். சமய நேதை பிரயோகை சத்வத சீமா மனுஜதோ விதுஷா. இவள் அறிவாளிகள், அவள்லாம் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்காருன்னா சமய நியத்தைகி ஒரு நல்வழியினுடைய வரம்பு, இதுக்கு இப்படி இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி சொல்லிருக்குனாக்கா அதுக்கு மேல அது க்வெஸ்சன் பண்ணாத அதே வழியில போயிட்டு இருக்கவளாக இருந்திருக்கிறவா. அவ நல்வழியிலேயே போயிட்டு இருக்கா, அவள்லாம் நல்ல அறிவாளிகளாக இருந்திருக்கிறவா. அவளுடைய முயற்சி அவசியமான நடவடிக்கைகள்னால முயற்சினால என்ன ஆகுதுன்னா கிரணைரிவ திவசகதா க்ஷிப்யந்தே தாமசாரம்பா அப்படின்னா தாமசாரம்ப. சில பேர் எப்படி இருந்துருக்காருன்னா இது ஒரு தாமசத்தையே முக்கியமாக பிடித்தானவர்களாக இருந்துருக்கிறவா சில பேர். அந்த தாமச குணத்தோட கூட இருக்கிறவாள் எல்லாருமே அந்த தாமச குணத்தை போக்கடிச்சு நல்வழிப்படுத்துபவர்களாக இவாள்லாம் இருந்திருக்கா. இது எப்படி இருக்கு? சூரியன் உதயமாகச்சுனாக்க அந்த சூரிய கிரணங்கள்லாம் இருட்டை எப்படி போக்கடிக்கிறதோ அந்த மாதிரி பெரியோர்கள்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய பெரியோர்கள் எல்லோருமே மீதி பேருடைய இருட்டாக இருந்திருக்கிற தமோ குணம் இருக்க அதை போக்கடிப்பவர்களாக இருந்திருக்கா என்று இந்த திரை மறைவுலேருந்து ஒரு சப்தம் கேட்கறதா. இது கேட்ட உடனே இந்த நாடகத்துக்கு ஏற்றதாக இது அமைந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இனிமே நம்ம நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்ட்ரோடக்ஷன் போரும் என்கிற ரீதியில வர அதை காது கொடுத்து கேட்கிறாரா. ஆரியே சம்யக் அவதாரியதாம் அஸ்மத் விருத்திம் ஆபவர்கிக விருத்திஞ்ச தந்திரயந்தீம் இயம் ஔத்காதிகி கீதிகி. இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருந்திருக்கிற ஒரு பாட்டு இருக்க. இந்த பாட்டு நம்மளுடைய விருத்தி நம்மளுடைய பழைப்பாக இருந்திருக்கிற இந்த நாடகம்ன்ற ஒரு அதுக்கும் அதே மாதிரி அபவர்க்கிக விருத்தி. அபவர்க்கம்னா மோட்சம். மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டானது இது ரெண்டுத்துக்கும் துல்லியமாக இருந்திருக்கு. நம்மளுடைய பொழைப்புக்கு துல்லியமாக இருந்திருக்கிறது என்ன நாடக விருத்திக்கு அதுக்கு ஏற்றதாக இருந்திருக்குன்னா எப்படின்னா இது நாடக விருத்தியில என்ன பண்ணும் இது நல்ல குணங்களோட கூட இருந்ததுன்னாக்க நாடகத்துல இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் அது போக்கடிச்சிடும். மனசனுடைய மனுஷாளுடைய எண்ணங்கள்ல இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் அது போக்கடிக்கும்னு அர்த்தம். இது மோட்சசாஸ்திரத்துல வரச்ச என்னன்னா சத்தத்துல பிரவருத்தி ஏற்பட்டதுன்னா எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடணும்ன்ற ஒரு எண்ணம் கணக்கு வந்துட்டுனாக்க அவ இனிமேல் வந்து இந்த சம்சாரத்துல எழிய வேணும் என்கிற எண்ணத்தை கட்டாயம் மாத்திப்பா. அந்த தாமச குணங்கள்லாம் போயிடும். அதனால இது ரெண்டுத்துக்கும் ஏற்றதாக அமைந்திருக்கிறது இந்த இந்த கீதின்றது. ஆகையால நாம என்ன பண்ணணும்? துர்ஜனம் பிரதிபட்சம் தூரதிருஷ்டி இயஞ்சன அயஞ்சன விவேகச்ச மகாமோகம் விஜேதும் பிரபவிஷ்யதா என்று சொன்னார். ஆகையால ஒரே ஒரு விஷயம், நமது ஆட்டத்துக்கு அதாவது தீர்க்கிதர் முன்பு செய்கிற இந்த ஜனம் இருந்திருக்க இந்த நாடகத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற நானும் விரோதிகள் எல்லாம் நாம ஜெயிச்சுள்ளோம். விவேகராஜ மகாராஜனும் மகாமோகன்ற வில்லனை ஜெயிக்க போறதுதான். ஆகையால நீ விசாரப்படாத, இந்த நாடகம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்க போறது என்று சொல்லி முடிக்கிற சூத்திரதாரர் இந்த இடத்துல. இதற்கு பிறகு இந்த நாடகத்தினுடைய ஆரம்பம் இருக்கு, அது அடுத்ததுல இருந்து பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.